ஞானசேகர் வணக்கம். உங்களுடைய சந்தேகம் சரிதான். மிகப்பெரிய பரப்பளவில் வந்து ஓரத்தில் ட்ரெஞ்ச் மட்டுமே எடுக்கிறதால மட்டுமே தோட்டத்தின் மையப்பகுதியில் உள்ள வெப்பம்லாம் சரியான முறையில் கடத்தப்படாது. அங்கே சரியான நீர் கட்டமைப்பு உருவாகலைன்னா அந்த செடிகள்லாம் வந்து வெப்பத்தை தாங்காமல் புழுக்கம் தாங்காமல் வேர்பகுதி வந்து சமயத்தில் உலர்ந்து போக ஆரம்பிச்சிரும் அல்லது வாடிரும் மரங்கள். அதனால் நீரை பாய்ச்சிறது எப்படி முக்கியமோ அது மாதிரி வந்து காய்ச்சலும் பாய்ச்சலும் தேவை பயிருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உள்ளே உள்ள புழுக்கத்தை வெளியேற்றுறது வந்து ரொம்ப அவசியமானது. இந்த எவ்வளவுக்கு அவ்வளோ இந்த வெப்பத்தை நம்ம கடத்துகிறோமோ மண்ணை விட்டு அவ்வளோக்கு அவ்வளோ மண் குளிர்ந்து நல்ல முறையில் வெப்பம் ஒவ்வொரு நாளும் கடத்தப்படுறதுனால என்னாகும், சுலபமாக உலர்ந்துடும் நல்லா. சரியா, வெப்பம் வெளியேற வெளியேற தான் ஈரத்தையும் அது சேர்த்துக்கிட்டு வெளியேறும் இல்லையா. வெப்பம் தனியே பிரிஞ்சு போகாது நீரை விட்டுட்டு. அப்போ என்னாகும், மண் நல்லா உலர்ந்துடும். அப்போ என்னாகும், எதிர்வரும் மழைக்காலத்தில் ரொம்ப வேகமாக அது நனையும். ரெண்டாவது, இப்போ அந்த ஹைதராபாத்தை பொறுத்தளவில் இப்போ அடுத்த மாதமே மழை, ஜூன் மாதமே மழைங்கிறாங்க. அதனால் மிஞ்சி போனால் அது ஒரு 60 நாளைக்கு கூட அந்த ட்ரெஞ்சு இருக்க போகிறதில்ல அதுக்குள்ளேயே. ஏன்னா அடுத்த ஆண்டு நீண்ட நாளைக்கு ஈரத்தை கட்டி வைக்கணுங்கிறதுனால, ரொம்ப விரைவாக வேலை செய்யணுங்கிறதுனால தான் இந்த ட்ரெஞ்சே எடுத்து அதோட குழியையும் எடுத்திருக்காங்க. அது ஜேசிபியோட பக்கெட்டால் தான் எடுத்திருக்காங்க. அதை எல்லாத்தையும் நான் நேரடியாக போய் பார்த்துட்டு தான் அந்த பதிவு எடுத்து போட்டேன். சரியாக தான் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் என்ன ஒன்றுனா, எப்போதும் போல் இந்த மரத்து வேர் ஓரமாக தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தண்ணீரை வந்து சில செடிகளுக்கு இப்போ ஒரு 10 15 நாளாக விடாததுனால அந்த செடிகள் செத்துருக்கு. தண்ணீரை செடிக்கு செடி விட்டுக்கிட்டு இருந்து பழகி பழக்கி வச்சு இப்போது ஒரு 25,000 பேர் ஒரு விழா மாதிரி அங்கே வந்து ஒரு அந்த ஆசிரமத்தில் வந்து கூடியிருக்கிறாங்க. அதனால் ஒரு வாரமாக அந்த மக்களுக்கு நீர் தேவை வேணுங்கிறதுக்காக நீரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் போல் பாய்ச்சவே இல்லை இன்னமும் செடிகளுக்கு. அதனால் இந்த 10 நாள் டெய்லி தண்ணி விட்டு, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு சொட்டாக தண்ணி விட்டு பழக்கின செடிகள் ஒரு 10 நாள் 15 நாள் விடாததுனால செடிகளும் ரொம்ப குறுகிய அளவிலான வளர்ச்சி தானே, 4 அடி 5 அடி உயரம் உள்ள செடிகள் தாக்கு பிடிக்கும் திறன் இல்லாமல் அப்படியே செத்து போயிருக்கு. மற்றபடி மாங்கன்றுகள்லாம் ஓரளவு தாக்கு பிடிச்சி காய்ப்பு வந்ததுனால அதெல்லாம் தாங்கி நிற்கிது. இதுதான் அங்கே நான் புரிந்து கொண்ட உண்மை. இதை தான் அங்கேயும் சொல்லிட்டு வந்திருக்கேன். உடனடியாக அந்த வாடிக்கிட்டு இருக்கிற செடிகள்லாம் தண்ணி விட சொல்லியிருக்கிறேன். அடுத்த ஆண்டு வந்து அந்த மண் வந்து நீர் பிடிப்புள்ள மண்ணாக மாறிடும். அதனால் அதுக்கு ஓரளவு தாக்கு பிடிப்பு வரும். சரியா, நன்றி.